எடுத்து பார்த்த போது கலைந்த வண்ணமே, உன் கைரேகை ஒன்று மட்டும் நினைவு சின்னமே. கண் விழித்து பார்த்த போது கலைந்த வண்ணமே, உன் கைரேகை ஒன்று மட்டும் நினைவு சின்னமே. கதறி கதறி எனது உள்ளம் உடைந்து போனதே, இன்று சிதறி போன சில்லி எல்லாம் உனது பிம்பமே. கண்ணீரில் தீ வளர்ந்து காத்திருக்கிறேன், காலடி தடத்தில் நான் ஒத்திருக்கிறேன். வந்ததே என் கண்ணிலே ஒரு காயம் என்னடி, என் வாயிலே நீ மறைந்து போன மாயம் என்னடி. காதலின் வந்தியுடும் இல்லையா, கண்ணீரில் தீ வளர்ந்து